ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ തന്നത്താം പദാവതിപര്യന്തരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമോ വിശുദ്ധവിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രഹണനബുദ്ധദീക്ഷം ദയാനിസിന്ദഹപ്രതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശിവത്വചിഹ്നമിശ്രേഭ്യ നമമുക്തിമധീമഹേ യദുക്തയഃ ത്രൈകണ്ഠേ യാന്തിമംഗളസൂത്രതാം. ഭഗവാൻ ശിശുപ്രിയാണ് വരദരാജസ്തവത്തിലെ ഇന്നത്തെ ദിനം നാം 61-ാം ശ്ലോകത്തിനുടേ അർത്ഥത്തെ പാർക്ക പോകുന്നോം. இந்த ஸ்லோகமும் இதுக்கு முன் ஸ்லோகம் இரண்டு ஸ்லோகங்களுமே தொடர்புடையவை, ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆகையில ரெண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்ல வேண்டிய ஒரு சன்னிவேசம் நமக்கு இப்ப ஏற்படுறது. சம்போர் அம்போர் சசாங்க कुर्वन् सेवां वरद विकलः वृत्तहीनः सुवक्रः तत्पादाब्जे प्रियमघनखच्छद्मना श्रित्य नित्यम् अवृत्तो भूते सच दशगुणः पुष्कलः निष्कलङ्कः. अद्भुतमं श्लोकम् विषयम் பார்த்தோம்னாக்க போன ஸ்லோகத்தில் சொன்ன விஷயமே தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்ற மாதிரி நமக்கு தோணும். தன்னுடைய சுவார்த்தத்தை தான் அனுபவிக்கணும். சம்போ ரம்போரு சகாங்கன் சேவாம் வரத விகலஹா விரத்தஹீனஹா சுவக்ரஹா. சேரா சேர்த்தின்னு சொல்றது, சேரக்கூடாத வாழ்வோட சேர்ந்தமானாக்க அதனால வரக்கூடிய அனர்த்தங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சேர தகுந்தவர்களோட சேர்ந்தமானாக்க நமக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ரேயஸ்கள் பெருமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். பூவோடு நாரும் மணக்குமா போலே என்பதாக சொல்லுவார்கள். நல்ல வஸ்துவோடு கணக்கு சேர்ந்தமானாக்க இந்த நார் இருக்க பூ தொடுக்கிற நாரு அதுக்கு ஒன்றும் வெறும் இருந்ததுனாக்க அதுக்கு ஒரு பெரிய விசேஷமும் இல்லை. இந்த பூவோடு கணக்கு அதுவும் சேர்ந்ததுனாக்க பெருமாளுடைய திருமுடியில போய் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதுக்கு கிடைக்கும். பெருமாளுடைய திருமுடியில, பெருமாளுடைய திருமேனியில, திருவடியில இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பாக்கியம் அதுக்கு கிடைக்கிறது அந்த நாருக்கு. இல்லாட்டா அந்த நாரு உபயோகமே இல்லாத போயிடும். நல்ல வஸ்துக்கள்லாம் கூட சேரக்கூடாத இடத்துல போய் சேருக்குனாக்க சேர்ந்ததுனாக்க அப்ப அது விபரீதமா போயிடும், அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லாத போயிடும். கங்காஜலம் தான் விசேஷம்தான். அந்த கங்கா ஜலமே சாக்கடையோட கணக்கு சேர்ந்துருத்தோம்னாக்க அப்ப அது என்ன உபயோகமாகும் பண்ண? எல்லா தன்மையும் அதுக்கு உண்டான புனிதத்தன்மை மொத்தத்தையும் இழந்துடும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் என்ன சொல்லி சொல்ற, இங்கேயும் மறுபடியும் சந்திரன் தான். சந்திரன் போன ஸ்லோகத்துல சொல்லச்சு எம்பெருமானுடைய திருமேனி அழகு அது ஒரு சமுத்திரம் மாதிரி, அந்த சமுத்திரத்தினுடைய அழகல் மாதிரி திருவடியில் இருக்கிற 10 விரல்களும் அந்த அலைகளின் நடுவில் சந்திரன் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு சந்திரனும் பிரதிபலிக்கிறது, ஒவ்வொரு அலையிலையும் பிரதிபலிக்கிறதுனால பத்து அலைகளிலையும் பத்து விதமாக சந்திரன் பிரதிபலிக்கிறான். இப்படி பிரதிபலிக்கிறதுனால சந்திரனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுறது, பூர்ணத்துவம் ஏற்படுறது, முழுமை பெறுகிறான் என்றெல்லாம் போன ஸ்லோகத்துல அந்த சந்திரனுடைய பெருமாளுடைய அழகு கடல்ல சந்திரனுடைய செயற்கைய சொல்லி அதனால சந்திரனுக்கு ஏற்படக்கூடியதான நன்மைகளை சொன்னார். இந்த ஸ்லோகத்துல சொல்ற தேவதாந்திர பஜனம், பெருமாள் இருக்கச்சே பெருமாளை விட்டுட்டு மீதி தேவதைகளை அடைந்தாலோ அந்த தேவதைகளுக்கு தொண்டு புரிந்தாலோ அந்த தேவதைகளோட தோழன்மை கொண்டாலோ வரக்கூடிய கஷ்டம் என்னன்றத சொல்றாரு. அதோட மாத்திரமில்ல, தேவதாந்திர அதாவது பெருமாளை விட்டுட்டு மீதி தேவதைகள்கிட்ட போனோம்னாக்க நமக்கு கஷ்டப்படுவோம். ஒரு கால விசேஷத்துல நாம பண்ணது தப்பு, பெருமாளை விட்டுச்சு தேவதாந்திரத்தை ஆசிரியச்சது தப்பு, மறுபடியும் பெருமாளை நாம ஆசிரியப்போன்னு ஆசிரியச்சுமான அப்ப பெருமாள் நம்மளை ஏத்துக்கொள்ளுவேற மாட்டேறான்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல போறேன். பெருமாளை விட்டுட்டு தேவதாந்திரங்களோட சேர்றதுனால தேவதாந்திரங்களோட நட்பு பழகுவதனாலேயோ அவர்களுக்கு தொண்டு புரிவதனாலேயோ வரக்கூடிய சிரமத்தையே சொல்லி அந்த சிரமங்கள்லாம் நீங்கிடும் பெருமாள் அடைஞ்சாட்டா என்பதையும் கேட்க சொல்லியிருக்கிறார். இங்கேயும் சந்திரன் தான் திருஷ்டாந்தமா எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வர்த்தமா இந்த இடத்துல பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய திருவடி நகங்களை தான் வர்ணனம் பண்ற. ஆனாலும் அந்த பெருமாளுடைய சேர்த்தியினால ஏற்படக்கூடிய விசேஷத்தை சொல்லி சொல்ற. சம்போ அம்போரு வரதான்னு தேவப்பெருமாளை பார்த்துட்டு இந்த வரத வரதான்னு கூப்பிடுறதுல ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷம் அவருக்கு, விடவே மாட்டேறவர். அவருக்கு ரெண்டு விசேஷனும் போடுறாரு இந்த இடத்துல. ஒரு விசேஷனம் என்னன்னாக்க அம்போருக முக பிரியமுக அம்போருக முக என்பதாக, தாமரை போன்ற திருமுகத்தை உடையவராக இருக்கிறவர் என்று சொல்றார். இன்னொரு விஷயம், இன்னொரு விசேஷனம் அந்த தேவ பெருமாளுக்கு பிரியமக என்பதாக, யஜப்பிரியா என்ன அர்த்தம் பிரியமகா அப்படின்னாக்க. இந்த ரெண்டும் ரொம்ப அழகா இருக்கு. இது தேவப்பெருமாளுக்கே ஏற்பட்டது. அம்போருக முகம் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவர்னு சொல்லி சொல்ற இந்த புண்டரீகாட்சன்ற திருநாமம் அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனமை நினைத்தளவும் தெரியாதவள் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பெரிய பிராட்டியை பத்தி சொல்லச்சு, தேவப்பெருமாளை பத்தி சொல்லச்சு, சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார் அதே சப்தங்களை கொண்டு. அந்த பிராட்டி ஒரு கணமும் கூட பெரிய பெருமாள் அதாவது தேவப்பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா அப்படின்ற. தினைத்தனையும் பிரியாத திருமாது அப்படி மகாலட்சுமியே உடையவராக இருந்திருக்கிறவர். இப்ப இதோட ஆழ்வார் பாசனத்துடைய ஒரு சமன்வயம் சேர்த்துக்கணும். சேர்த்துண்டா அம்போருக முகான்றது இருக்க, அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனம் என்பது இருக்க, அதையும் சேர்த்துக்கணும். அப்போ அந்த தேவப்பெருமானுக்கு ஏற்பட்டது அந்த புண்டரீகாட்சத்துவம் அப்படின்றது, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவராக இருக்கிறது. இந்த தேவப்பெருமான் சன்னதியில அதாவது இங்க இருக்கச்சேதான் இப்படியேதான் எந்திரமானார் அவரை அனுபவிச்சிருக்க. தேவப்பெருமாள் எம்பெருமானார் எந்த வழியில தேவப்பெருமாள் அனுபவிக்கிறாரோ அதே வழியில தான் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அதுதான் இங்க சுவாரஸ்யம். நமக்கு புதுசா நாம சொல்றத காட்டிலும் பெரியவா போன வழியில பெரியவா எப்படி அனுபவிச்சிருக்காளோ அதே மாதிரி சேவசாக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்றது இருக்க, அது நமக்கு விசேஷமே தவிர எனக்குன்னு ஒண்ணு புதுசா தோணி அதன் பிரகாரம் நாம அனுபவிக்கிறதுன்றது அது ஒண்ணும் பெரிய விசேஷம் இல்லை. அப்பியாசம் புண்டரீகாக்கம்னு சொல்லச்சு, இந்த அப்பியாச சுருத்தி தான் எம்பெருமானார நீதி பேர்ல இருந்து அந்த யாரோ பிரகாசர் இடத்துல கல்வி பயின்றவர்கள் நீதி மாணவர்கள் இடத்திலிருந்து இவரை பிரிச்சு காமிச்சதே இந்த அப்பியாச சுருத்தியினுடைய அர்த்தம் தான். இந்த விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சங்கேபமா சொல்றேன் நான். இந்த இடத்துல கப்பியாசம் புண்டரீகாட்சம் ஏவம் இவ அக்ஷினின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு உபனிஷத் வாக்கியம் இது. இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ற வேதாந்தங்கள் எல்லாத்துக்கும் உபனிஷத் வாக்கியம் தானே, அதுதானே வேதாந்தம்னு சொல்றதே உபனிஷத் தான். ஆகையால இந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வர யாரோ பிரகாசர் அர்த்தம் சொல்லச்சோ இதுக்கு விபரீதமான அர்த்தத்தை சொல்லி சொல்ற. குரங்கனுடைய கபின்னா குரங்கு, குரங்கனுடைய பிருஷ்டபாகம் மாதிரி இருக்கான் என்று அந்த திருமணத்துடைய திருக்கணுகளை பத்தி சொல்லி சொல்லச்சு அந்த மாதிரி சொல்ற. அந்த அர்த்தம் வரவே வராது. அவரிடத்துல இருக்கிற அது ஏன் அந்த மாதிரி அர்த்தம் அவருக்கு தோணித்து அந்த அர்த்தத்தை சொல்ல வச்சதுன்னு கேட்டவானாக்க அவருடைய சேராசேர்க்கை தான். பெருமாளை பரதத்துவமாக நினைக்காமல் வேற யாரையோ பரதத்துவமாக நினைச்சிருந்து பெருமாளிடத்துல ஒரு பக்தி இல்லாமைதான் இப்படிப்பட்ட வார்த்தைய சொல்ல வச்சுக்கு. அதை தாங்கிக்க முடியல எம்பெருமானாரால, அதனால அவர் கண்ணில் ஜலம் வந்தது. அந்த ஜலம் சுற்றுத்தான் யாதவ பிரகாசருடைய அவருக்கு என்ன தேய்ச்சி விடுற ஆச்சாரியனுக்கு உபச்சாரம் பண்றது சிஷியாளுடைய கடமை. யாதவ பிரகாசர் ஆச்சாரியனா இருக்கிறதுனால அவருக்கு என்ன தேய்ச்சி விடுற எண்ணெய் தேய்ச்சி விடச்சேயே அப்ப எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு பிரிவாளம் சில சமயங்கள்ல சில சில அர்த்தங்கள் எல்லாம் எல்லா சமயத்திலயும் சொல்லுவோம். எல்லா சமயம்னாக்க திரமணி இட்டுச்சு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு தீசாம அடைச்சு இந்த மாதிரி சமயங்கள்லாம் கொஞ்சம் நாவிகம். அந்த சமயத்துல தான் சில அர்த்தங்கள் எல்லாமும் சொல்லுவா. அந்த மாதிரி அர்த்தங்களை சொல்லச்சு இப்படி அபார்த்தத்தை சொல்றேன்னு எம்பெருமானார் வேதனைப்பட்டு அவர் கண்ணிலிருந்து ஜலம் வந்து அந்த ஜலம் அவர் மேல பட்டா சொல்லி உடம்பு புரிஞ்சு போற மாதிரி சுட்டுதான். ஓ இவருக்கு இவ்வளவு பக்தி, பெருமாள் பக்தி இவ்வளவு தீவிரமா இருக்கான்னு சொல்லி அவரே அதை தெரிஞ்சுண்டு இவர் ஏதானா இனிமேல் இல்லாதபடி பண்ணிடணும்ன்றதெல்லாம் அடுத்த கதை. இப்ப எதுக்காக இந்த கதையை சொன்னா அம்பூருக முக்கான்னாக்கா தாமரை போல் திருக்கண்களை உடையவன்றது அது தேவ பெருமாளுக்கே ஏற்பட்டது. அது ஒரு விஷயம். அடுத்தது பிரியமக்கா அப்படின்னு யாகத்துல ஆராத்ய தேவதையாக இருந்திருக்கிறவ, அதையால எங்க யாகம் பண்ணாலும் யார் யாகம் பண்ணாலும் அதுவும் இப்படி பரமைகாந்திகள் பண்ற யாகத்துக்கெல்லாம் ரொம்ப விரும்புறவராக இருக்க யஜ்ஞப்பிரியனாக இருந்திருக்கார். யாகம் பண்றதுலாம் ரொம்ப பிரியம். யாகம் பண்றவாளிடத்துல பிரீத்தி, யாகத்துல பிரீத்தி, எல்லாத்துலயும் பிரீத்தி அவர். அப்படி யாகம் பண்ணதுனாலதான் அஸ்வமேத யாகத்துல பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்துல ஆவிர்பவித்தருளினார் தேவபெருமா. பிரம்மா இதுக்கு முன்ன மூணு இடத்துல தபஸ் பண்ணை, அப்ப சாட்சாத்காரம் கிடைக்கல. அவர் பெருமாளுடைய சாட்சாத்காரம் ஆகல. புஷ்கரத்துல தபஸ் பண்ணார். அவர் எதிர இருந்திருக்கிற தீர்த்தஸ்வரூபியா இருந்திருக்கிற பெருமாளை பிரம்மாவனால தெரிஞ்சுக்க முடியல. நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்றார். அவர் எதிரையே சாட்சாத்காரம் காடாக தயாரிக்கிறார் பெருமாள். அவர் பெருமாள் தான் பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியல. அப்போ தபஸ் பண்றவாளுக்கெல்லாம் பெருமாள் அவர் எதிரே இருந்தா கூட அவளால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு ரூபத்துல அவர் எதிரே இருந்துருக்க அவளே ஏமாந்து போயிடுறா. ஆனா ஒரு சௌலபியத்தை காண்பிக்கிறது அதே பிரம்மா யாகம் பண்றே யாகம் பண்ணச்சு சாட்சாத்து வபா பரிமளோன்சாசம் வாசிதாபர பல்லவம் முகம் வரதராஜத்திய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே திருக்குதிரம்பிகளுடைய ஸ்லோகம். அப்படியே அவருடைய திருமுக மண்டலம் அப்படியே பப்பா பரிமளோல்லாச வாசிதாபர பல்லவம் பப்பா ஹோமம் பண்ற அபகாமம் பண்ணது பாடாது, அப்படியே சாப்பிட்டு அந்த அதுல ரொம்ப சந்தோஷம். இது சாட்சாத் இவருக்கே வந்திருக்கு, பரமபுருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சீவன் நாராயணனுக்கே வந்திருக்கிறதுனால நாம எல்லாம் சொல்லுவோம், ஒரு ரொம்ப பிரியமான வஸ்துவை நாம சாட்டமானாக்க அது நாக்க நுணாக்கிட்டே இருப்போம். அது சாட்டமானா கூட அதனுடைய வாசனை அப்படியே அந்த உதவிகள்ல வாக்குல அப்படியே தொடரும். அது அந்த மாதிரி வபா பரிமளோல்லாச வாசிதாந்திர பல்லவம் பிரம்மாவுடைய யாகத்துல பண்ண வபாஹோமத்தை இவர் பிரதிகிரகிச்சதுனால ஏற்றுக்கொண்டதுனால இவருடைய திருமுக மண்டலம் திருவதரம் இருந்திருக்கேன். அந்த திருவதரம் அப்படி வாசனையா இருந்துருக்கான். கற்பூரம் நாறுவோம் கமலப்பூ நாறுவோம்னு சொல்லி ஆண்டாள் பாரித்தது. ஆண்டாள் சொல்லச்சு கண்ணனுடைய திருவதரம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வாசனையாக இருக்கும், கற்பூரம் மாதிரி வாசனையோட இருக்குமா அல்லது தாமர புஷ்பம் மாதிரி வாசனையா இருக்குமா, எப்படி இருக்கும் வாசனை அப்படின்னா அது திருக்கட்சி நம்பிகளுக்கு பதில் சொல்றார். ஆண்டாளுக்கு அவள் எப்படி இருக்குமோன்னு தெரியாத சங்கத்தை பார்த்து கேட்கிறார். ஏன்னா சங்கம் தான் எப்ப பார்த்தாலும் பெருமாளுடைய திருவதரத்தை ருச்சிக்கிறதுனால, அந்த ருச்சிக்கிறதுனால அப்போ திருக்கட்சி நம்பிகளுக்கு வரைச்சு அதை பத்தி விசாரமே இல்லை, அவருக்கு சித்தமா இருக்கும். தேவபெருமாளுடைய திருவதரம் எப்படி இருக்கும்னாக்கா வபா பரிமளம் தான் வாசிக்கமா இருந்துட்டு இருக்கும்னு. அந்த பிரம்மா யாகம் பண்ணார், யாகம் பண்ணத்துல வபாஹோமம் பண்ணார், அந்த வபாஹோமத்தை பெருமாள் சாட்சாத்தாவே ஏற்றுக்கொள்ற, அந்த ஏற்றுக்கொள்றதுனால அது அமுது செய்ததுனால அந்த வாசனை அப்படியே தொடர்றதுன்னு அர்த்தம். இப்ப இதனால என்னாச்சு, யஜ பிரியா பிரிய மக்கா அப்படின்றதுக்கு பெருமாளுக்கு நீதி விஷயங்களை காட்டிலும் தபஸ்ஸு தானம் இவைகள் எல்லாம் காட்டிலும் யாகத்துல ரொம்ப ரொம்ப விருப்பம் அதிகம். ஆகையால அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சாள்னாக்க அவளிடத்திலையும் பிரீதி அதிகம்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த சம்போதனத்தை சொல்லிருக்க. ரெண்டு சம்போதனம் அம்போருகமுக பிரியமுக ரெண்டும் சரியா போயிட்டு, ஹே வரதா அப்படிப்பட்ட இருக்கிற தேவ பெருமாளே அப்படின்னு சொல்லிட்ட. இப்ப சொல்ற சம்போகம் சகா பண்ணே சகாங்கா சசாங்கா புருவன் சேவாம் வரத விகலா விரத்தகீனா சுவக்ரா சசாங்கன். சசாங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் சம்போகோ சகாசன்னு சேவாம் குருவன்னு அப்படின்னு, சம்பூக சிவன். அப்போ சிவனுக்கு தோழனாக இருந்து கொண்டு அவனுக்கு சிவனுக்கு சேவை பண்றது, சேவை பண்றதுன்னாக்க தொண்டு புரியறதுன்னு அர்த்தம். இப்ப சிவனுக்கு தொண்டும் புரிஞ்சுட்டு சிவனுக்கு தோழனாகவும் இருந்ததுனால சந்திரனுக்கு ஏற்பட்ட நான்கு நிலைகளை சொல்றேன். அதுதான் அங்க விஷயம். சந்திரனுக்கு ஏற்பட்ட நான்கு நிலைகள் என்ன என்று கேட்ட, சிவனுக்கு தோழனா இருக்கிறது, சிவனுக்கு தோழ சேவை பண்றதுன்றது என்னன்னாக்க சிவனுடைய முடி தலைக்கு அலங்காரமாக இருக்கிறது சிவனுக்கு சேவை பண்றதுன்னு அர்த்தம். இந்த சிரோபூஷணமாக இருக்கிறதுனால இந்த சசாங்கனாக இருந்திருக்கிறவன் சந்திரன் நாலு தோஷத்தை அடைந்தான். ஒன்னு சஹாங்கஹா அப்படின்னு, சஹாங்கஹா விகலஹா விருத்தஹீனஹா சுவக்கஹா அப்படின்னு சொல்லி நாலு விதமான தோஷத்தை அடைந்தவனாக அவன் ஆகிறான். சஹாங்கஹா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுல ஸ்லேஷம் இருக்கு, இதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு ஸ்லேஷம் இருக்கு. அந்த ஸ்லேஷையை கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கணும். சஹாங்கஹா அங்க சப்தத்துக்கு களங்கம்னு ஒரு அர்த்தம், பாபம்னு ஒரு அர்த்தம். இவன் என்ன ஆகுதுன்னா கலங்கம் உடையவனாக ஆயிடுறான். சந்திரன் கலங்கத்தோட தான் இருந்துட்டு இருக்கான். பாபம் உடையவனாக ஆறான்ற, அதாவது பாபிஷ்டனாக இருந்துட்டு இருக்கான். பிரஜாபதி சந்திரனை சிருஷ்டி பண்ணறா, வேதத்தில் சொல்ற ஒரு அவருக்கு 33 பசங்களா 33 பெண் குழந்தைகளா. அந்த 33 பெண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு என்னாச்சு, அதுல ரோஹிணி இடத்துல மாத்திரம் ரொம்ப பிரீத்தியாக இருந்தான் இவன். நீதி பேரெல்லாம் விட்டுட்டான். ஈஸ்வன் தியாக அந்த ரோஹிணியின் இடத்துல பொறாமப்படுறதுனால நீதி பேர் மொத்த பேரும் அப்பாவிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த காலம் இல்ல, அந்த காலத்திலயும் ஒரே விஷயம்தான் இருந்துருக்கு. இந்த பொறுப்பு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னாக்க இந்த பொறுப்பு அப்பாவை சேர்ந்தது. இதெல்லாம் அரேஞ்சு மேரேஜ். இந்த காலம் மாதிரி அவளே கல்யாணம் பண்ணிட்டாள்னாக்க அப்புறம் ஏதனா சிரமம் வந்ததுன்னாக்க அப்பாவை இவா கேட்க முடியாது. அப்பா நீ கல்யாணம் பண்ணி வச்சே எங்களுக்கு இப்படிப்பட்ட சிரமம் எல்லாம் வந்திருக்கேன்னு கேட்க முடியாது. நான் என்னமா நீ நினைச்சத நான் பண்ணி வச்சேன் அவ்வளவுதானே தவிர நான் என்னமா பண்ண முடியும். நீ தான் இவாளோட உன்னோட கணவனோட எப்படியானா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அப்பா ஒரு வழியா விட்டு கொடுத்துருவார். அதுல பத்தி தலையிடவே மாட்டார் அப்பா. இப்ப இங்க பிரஜாபதி என்ன பண்ணு, தான் ரெடி பண்ண 33 குழந்தைகளையும் இவர் சந்திரனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த 33 பேர்ல ஒத்தீண்ட மாத்திரம் பிரீத்தியா இருந்து மீதி பேருந்த பிரீத்தி இல்லாத அவனுக்கு ஒரு க்ஷயரோகத்தை இப்ப இவா போய் கம்ப்ளைண்ட் பண்றான். மீதி பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்றான். கோபம் உனக்கு ஏண்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்க சரியா கத்து சொல்லல. என்ன சம்பவம்னு சொல்லிட்டு சிவபெருமானோட இருக்கிற ஒரு தைரியம். அதனால நம்மள என்ன பண்ணிட முடியும், நான் இப்படிதான் இருப்பேன் என்ன பண்ணுவார் அப்படின்னு மாமனாரியே கோச்சுக்கிறான். பாத்தறவு பட உனக்கு க்ஷயரோகம் வரட்டுண்டா அப்படின்னு சொல்லிடுது. அதாவது இந்த க்ஷயரோகம் வருது அப்படின்னாக்க இது ஒரு ரோகம், இது எறும்பு உருக்கி நோய்னு சொல்லுவாள் இல்லையோ அந்த ரோகத்துக்கு தான் க்ஷயரோகம்னு பேரு. இப்ப இந்த ரோகம் வந்துட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இது பாப்பம் தானே. இது ரோகம் வருதெல்லாம் ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன ஜாயதே அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு வியாதியாக வருது, நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு வியாதியும் ஜென்மாந்தரத்துல நாம பண்ண பாபம் தான். ஆகையால இது ஜென்மாந்தரத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ பண்ண பாபம், இவன் பண்ண பாபத்துக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன ஆயிப்போச்சு, அந்த பாபத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிட்டு இவன் பாபம் உடையவனாக ஆயிட்டான். இது ஒரு தோஷம் வந்துருக்கு. சசாங்கா சகாங்கா அபவத்து அப்படின்னு அர்த்தம். இந்த சந்திரன் பாபம் உடையவனாக ஆனான். இன்னொரு விதத்துல இன்னொரு அர்த்தத்துல சொன்னவனாக்க இந்த சந்திரன் கலங்கம் உடையவனாக ஆனான் சொல்லி ரெண்டு அர்த்தம். அடுத்தது விகலஹா அப்படின்னா விகலக அப்படின்னு சொன்னமானாக்க வித்தியை சொல்லும். விகலக கலரகிதனாக ஆயிடுறோம். கலா சில்பாதி விஜானே பாகே சந்திரச ஷோடசே அப்படின்னு இதுக்கு மீதி நின்ற ஒரு கோஷம் நிகண்டு டிக்ஷனரி சொல்றது. இப்ப ஞானம் சந்திரன் என்ன இருக்கான்னா ஒரு கலா மாத்திரமா தான் இருந்துட்டு இருக்கான். அவன் கலா மாத்திரமா இருந்துட்டு இருக்கான்னா சிவபெருமானிடத்துல இருந்துட்டு இருக்கிறவன் பூர்ண சந்திரனாகவா இருந்துட்டு இருக்கான், பூர்ணனமாகவா இருந்துட்டு இருக்கான், இல்ல பூர்ணமா இல்லாத வெறும ஒரே ஒரு கலை தான் இருந்துட்டு இருக்கு அவனிடத்துல. ஆகையால அவன் விகலன் தமிழ்ல சொன்னமான மூலியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவான். அந்த மாதிரி இவன் மூலியா தான் இருந்துட்டு இருக்கான். சரி, இப்ப விகலன் வித்யாஹீனாக இருந்துட்டு இருக்கான் அர்த்தம். வித்யாஹீனா எந்த வித்தியை இல்லாதவராக இருந்துட்டு இருக்கான், பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கான். பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டான்னாக்க பெருமாளுக்கு இன்னொருத்தர போய் ஆசிரியப்பானான்னு அவன் ஆசிரியக்க மாட்டான். அதோடு இல்ல, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தமா நினைப்பான். பெருமாளுக்கு தேவதாந்திரமாக இருந்திருக்கிற சிவபெருமானுக்கு சிவபூஷணமாக இருந்துட்டு அவனுக்கு தொண்டு புரிவானான்னு நான் தொண்டு புரிய மாட்டான். இப்ப இவன் பண்றதுனால இவன் கலாகீனா ஆயிட்டான், ஜானஹீனா ஆயிட்டான், ஆகையெல்லாம் விக்கலக அப்படின்னு வித்யா விஹீன ஆயிட்டான். இது ரெண்டாவது. மூணாவது, விருத்தஹீனஹா சுவக்ரஹா. விருத்தஹீனம், விருத்தம்ன்றது ரெண்டு அர்த்தத்துல வருது. விருத்தன கிட்டமனாக்க நடவடிக்கை, நன்னடத்தை. விருத்தம்னு சொன்னோம்னா நன்னடத்தையே சொல்றோம். விருத்தஹீனஹா போகுது, நன்னடத்தை இல்லாதவனா ஆயிட்டான். நன்னடத்தையோட இருக்கிறவனா இருந்தான்னாக்க தன்னுடைய மனைவிமார்களுக்குள்ள பட்சபாதம் பண்ணிருக்க மாட்டான். ஒத்தரிடத்துல பறிவோடையும் இன்னொருத்தரிடத்துல பறிவு இல்லாததுமாக இப்படி இருந்திருக்க மாட்டான். இப்ப யாருடைய சேர்க்கையினால இந்த காரியத்தை பண்ணான்னாக்க தேவதாந்திர ஸ்பர்சத்தினால சிவபெருமானுடைய சேர்க்கையினால இந்த காரியத்தை அவன் பண்ணான். ஆகையால இவன் விருத்தஹீனமா ஆனான். விருத்தம்ன்றதுக்கு ரவுண்டுன்னு அர்த்தம், அதாவது வட்டமா இருக்கிறது, முழுஷா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த முழுஷா இருக்கிற தன்மையே இழந்தவனாக இருக்கான். 30 நாள்ல ஒரே ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் தான் முழுஷா இருந்துட்டு இருக்கான், மீதி நாள்லாம் குறையோட தான் இருந்துட்டு இருக்கான். ஆகையால இதுவும் சேரக்கூடாதவாளோடு சேர்ந்ததுனால தேவதாந்திர ஸ்பர்சத்தினால தேவதாந்திரங்களுக்கு தொண்டு புரிஞ்சதுனால ஏற்பட்ட ஒரு நிலை இது. விருத்தஹீன சுவக்ரஹ, இந்த பூர்ணத்துவம் இல்லாத போயிடுச்சா. அடுத்தது சுவக்ரஹம் அப்படின்னு, வக்ரம் அப்படின்னாக்க கோணலா இருக்கிறது. அது கோணலா இருக்கிறது புத்தியிலையும் கோணல் இருக்கலாம், இல்ல சரீரத்திலயும் கோணல் இருக்கலாம். ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்திலயும் கூண்டு குறுகிண்டு இப்படி ஒரு கோணல் கோணல உடம்பு இருந்தானால அவனும் வக்கரம். ஞானத்துல புத்தியில விபரீத புத்தி, எதையுமே நேர பார்க்காத விபரீதமாவே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது இருக்க அது வக்கர புத்தின்னு சொல்றது. இந்த பாக்குறதெல்லாம் நேர் பார்வை இல்லாத இருக்கிறது இருக்க அது வக்கர புத்தின்னு சொல்றது. சுவக்ரஹ அப்படின்னு இவனும் அந்த மாதிரி ஆகி போட்டானா, குட்டில ஹிருதயனாகவும் ஆயிட்டான். ஹிருதயத்திலையும் குடிலனா இருந்துட்டு இருக்கான், சரீரத்திலையும் குடிலனாக இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு 4 தோஷம் ஏற்பட்டு போச்சான். எதனால? சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததுனால ஏற்பட்டது, தேவதாந்திர ஸ்பர்சத்தினால சிவபெருமான அடைஞ்சதுனால இப்படிப்பட்ட 4 சிரமங்களும் ஏற்பட்டு. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்ற, மாதா பேகா பிதா பேகா, ஒரு கிளி சொல்ற, அந்த கிளி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முனிக்குமார் தீட்சா மாட போற அப்போ அந்த இடத்துல அந்த சமயத்துல போகச்சு அந்த மரத்து பொந்துல ஒரு கிளி குஞ்சு இருந்தது, 2 கிளி குஞ்சு இருந்து, அதுல ஒரு கிளி குஞ்ச முனிக்குமாரன் எடுத்துட்டு வர, அதை எடுத்துட்டு வந்து ஆசிரமத்துல வளர்க்கிற. 800 கிளி குஞ்சு இருந்தது, அந்த கிளி குஞ்ச ஒரு செம்பரவ பையன் வேடுவ பையன் போறான் அந்த இடத்துல. அந்த பையனுக்கு ஆசையா இருந்து கிளியை பார்த்த உடனே அதை வளர்க்கணும்னு ஆசையா இருந்து அந்த கிளிக்கு வந்து அவன் எடுத்து வந்து வேடுவச்சேரியில அதை வளர்க்கிறான். இந்த கிளிக்கு என்ன பண்ணோம்னாக்க யாரான ஆசிரமத்துக்கு வந்தாள்னாக்க வரத்து சுவாகத்தம், எல்லாரும் சாமி ஏழணும், தீர்த்தம் ஓடுமா, இல்ல என்ன பழங்களும் வச்சிருக்கேன், என்ன சாப்பிடுறது, ரொம்ப பசியா இருக்க மாதிரி இருக்க என்று பரிவோட உபச்சரிக்கும். இதே அந்த கிளி குஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னு, வரச்சைய அடிடா உதடா தெருத்துறா அப்படின்னு தான் அந்த கிளி குஞ்சு சொல்லும். அப்ப இந்த முதல் வீட்டு வந்து சொல்லித்தான், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தான், ஒரே அப்பா தான். ஆனா அகம் முனீனாம் வச்சனம் சுருடோமி, நான் மகர்ஷிகளுடைய வார்த்தையை நான் கேட்டு இருக்கேன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கவாசனானாம் சசுருணோதி வாக்கா அப்படின்னா, அவன்லாம் மாம்சபக்ஷியாக இருந்திருக்கிற வேடுவர்களுடைய வார்த்தையை சொல்றான், கேட்கிறான். அப்ப எந்த சம்சர்கஜா தோஷகுணா பவந்தின்னு யாரோட சேர்றமோ அவளோட இருக்கக்கூடியதானதானே, அவளிடத்துல குணம் இருந்ததுன்னா அந்த குணம் நமக்கும் வரப்போடுது, அவளிடத்துல தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் நமக்கும் வரப்போடுது. ஆகையால அவன் பேருக்கு தப்பில்ல, நாங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா ஒரே அப்பா தான், ஆனா வளர்ப்பு தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். அந்த மாதிரி இவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு ஹிருத்யனாக பெருமாளாலே கொண்டாட தகுந்தவனாக இருக்க வேண்டியவன் போய் தேவதாந்தரத்தை அடைந்து அவனோட நட்பு புரிந்து அவனுக்கு ஒரு தொண்டு புரிந்தான்னாக்க, அப்ப அதனால ஏற்பட்ட சிரமம் தான் இந்த நாலு சிரமங்களும். விகலஹா விரத்தஹீனஹா சுவக்ரஹா சஹாங்கஹா என்பதாக நான்கு தோஷங்கள் வந்து பூர்வார்த்தத்தால பாதிக்கிறார். அழ்வானுடைய ஒரு காம்பீரியத்தை பார்க்கணும், அந்த கவித்துவத்தை பார்க்கணும். இது பார்த்தா இப்படி எப்பவுமே நமக்கு ஒரு சிரமம் வந்துட்டோம்னா அந்த சிரமத்தை போக்கடிக்கணும்னு ஆசை. அது சரீரத்துல வந்தாலும் சரி, மானசீகமான சிரமம் வந்தாலும் சரி, அது எப்படியான போகணும்ன்றதுக்கு நாம எல்லாருமே விரும்புவோம். நாம இருக்கிற இடத்துல இருந்துட்டு அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு வழி இல்லாத போயிடுச்சுனாக்க, அந்த இடத்த விட்டு வேற இடத்துல ஏன்னா போனோம்னாக்க அந்த சிரமங்கள்லாம் போகும்னாக்க, வேற இடத்துல போறதுக்கு நாம தயங்கவே மாட்டோம். அதே மாதிரிதான் சந்திரன் சொன்னான், சிவபெருமானுடைய தலைமுடிய ஆசிரியத்தான் இத்தனை நாள் வரைக்கும் அதை விட்டுட்டார். பெருமாளுடைய திருவடி ஆசிரியமானாக்க நமக்கு இந்த சிரமங்கள்லாம் போகுமான்னு ஒரு யோசனை பண்ணிட்டார். சரி, பெருமாளுடைய திருவடி ஆசிரியம், பெருமாளுடைய திருவடி ஆசிரியிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? பெருமாள் திருவடியில சரணாகிதி பண்றதுதான், வேற என்ன இருக்கு? பெருமாள் திருவடி ஆசிரியம். சந்திரன் பெருமாளுடைய திருவடி ஆசிரியிக்கிறதுனா எப்படி இருக்குன்னா, நகம்ன்ற ஒரு வியாதத்துல ஆசிரியம், நாம பெருமாளுடைய திருவடியில இருக்கிற நகமும் நாம ஆயிடுவோம்னு. இப்ப சிவபெருமானுடைய சிரோபூஷணமாக அலங்கார வஸ்துவாக நாம ஆவோம்னு சொல்லி அவனுக்கு சேவை பண்ணத்தினால பட்ட அனுபவத்தை போக்கடிக்கிறதுக்காக வந்த சிரமங்களை போக்கடிக்கிறதாக பெருமாளுடைய திருவடியில இருக்கிற நகமா ஆனாலே பரவாயில்ல, அந்த திருவடியினுடைய நகமா ஆயிடுவோம்னுட்டு ஆயிட்டானோ சென்று நித்யம். இதனால அதை ஆசிரியிச்சு அவனுக்கு தினமும் ஆசிரியிச்சு எப்படி என்னென்னலாம் அவனுக்கு பெருமை ஏற்பட்டதுன்றது பார்ப்போம். நிஷ்கலங்க, கலங்கம் இல்லாதவனாக ஆயிடுறோம். முதல்ல சகா கலங்கத்தோட இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னோம். அப்ப அந்த கலங்க சப்தத்துக்கு தோஷத்தோட சொல்லி சொல்றதா சொல்றோம். இப்போ இவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிஷ்கலங்கா கலங்கமே இல்லாதவனாக ஆயிட்டா அப்படின்னு சொல்ற. கலங்கமே இல்லாதவனாக ஆயிட்டான்னாக்க, இப்ப அந்த சரீரத்துல பார்த்தோம்னாக்க எந்த விதமான குற்றமும் இல்லாதவனாக ஆயிட்டான். விகலஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையோ, சஹாங்கஹான்னு முதல்ல சொன்னது, அதுக்கு நிஷ்கலங்கஹான்றது சொல்றது. கலங்கத்தோடு இருந்தவனாக ஆயிட்டவன் இப்ப நிஷ்கலங்கனாக ஆயிட்டான். ஒண்ணு முதல்ல சொன்னது சரீரத்துல. சரி, இந்த இடத்துல சகாம் கஹான்னு சொல்லச்சு, பாபிஷ்டனாக ஆனா பரமாத்மனுடைய சரணாகிதி பண்ணிட்டோம்னாக்க எல்லா பாப்பமும் போயிடுறது. ஆகையால பெருமாள் திருவடி ஆசிரியா எல்லா பாப்பமும் போயிடுறது. பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்ணுமானாக்க மொத்த பாப்பமும் போயிடுறதுன்னு அந்த பிரகாரத்துக்கு இவன் நிஷ்கலங்கனாக ஆயிட்டான். ரெண்டாவது சத்விஷ்டோ பூத்து அப்படின்னு சொல்லி சொல்ற நிஷ்கலங்கா புஷ்கலகா, ரெண்டாவது புஷ்கலகா பூர்ணனாக ஆயிட்டான். ஏற்கனவே விகலகா அப்படின்னு விகலகா அந்த பூர்ணத்துவம் இல்லாத மூலியா இருந்தான்னு சொன்னா இப்ப பூர்ணமா ஆயிட்டு சந்திரனுக்கு பூர்ணத்துவம் வந்துடுத்து. ஆகையால புஷ்கலகா நிறைந்தவனாக ஆயிட்டான்னு. அந்த இடத்துல விகலகா கலா சப்தத்தினால ஞானத்தை சொல்லி அந்த ஞானம் இல்லாதவனாக ஆயிட்டான். பெருமாள் திருவடி ஆசிரியிச்ச உடனே இவன் தான் பரதத்துவன்ற ஞானம் ஏற்பட்டு போயிட்டு இதுதான் ஞானத்தை காட்டிலும் வேற என்ன ஞானம் தேவையாக இருக்கு. ஆகையால இவ பூர்ணத்துவன்றது இவனுக்கு வந்திருக்கு. ரெண்டு சத்விரத்தகா அப்படின்னு ஏற்கனவே உருண்டை, அதாவது அந்த பூர்ணமா வட்டமாக இருந்தவன் அவனுக்கு சந்திரனுக்கு கலங்கம், அதாவது கலையினுடைய கயம் வந்துடுச்சு, குறைவு வந்து குறைவு வந்ததுனால பூர்ணமா இருக்கிறது ஒரு நாள் தான் பூர்ணமா இருந்துருக்கான். ஆனா நித்தியம் சத்விரத்தக எப்பவுமே பூர்ணமாக இருக்கக்கூடியதாக ஆறுது. அப்போ பெருமாளுடைய நகத்தை ஆசிரியிச்ச உடனே ஒன்னுக்கு பத்தாம் பெருகி எப்பவுமே அந்த பூர்ணமாகவே இருந்துருக்கான் சந்திரன். புஷ்கலகா சத்விரத்தகா அப்படின்னார். இந்த சத்விருத்தகான்றது விருத்தஹீனகான்றதுக்கு எதிராக சொல்றது. ஏற்கனவே விருத்தஹீனனாக இருந்தான், துஷ்சரித்தையை நன்னடத்தை இல்லாதவனாக இருந்தான்றதுக்காக இப்ப சொல்ற நன்னடத்தையோட இருந்திருக்கான்னு சொல்லி சொல்ற. சுவக்கிரகான்றதுக்கு புஷ்கலகான்றது ஆயிடுத்து, நிஷ்கலங்கா விகலகா இப்படி தசகுணகான்னு ஆயிட்டு ஒரு மாத்திரையால பத்து மடங்கு பெருகினவனாக இருந்திருக்கான். இப்படியாக தேவதாந்தர ஸ்பர்சத்தினால பெருமாளை தவிர மீதி பேரை பரதேவத்தையாக அணுகுவதனால வரக்கூடிய சிரமங்கள்லாம் என்ன உண்டோ அந்த சிரமங்கள் எல்லாவற்றையும் அந்த தேவ பெருமாளை நாம ஆசிரியிச்சோம்னாக்க அந்த தேவ பெருமாள் நமக்கு அந்த சிரமங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சுடுவேன். நாம இத்தனை நாள் வரைக்கும் தேவதாந்தரத்தை ஆசிரியிச்சதுனால வந்த ஒரு வெட்கம் இருக்க அந்த வெட்கத்தை விட்டு பெருமாளை ஆசிரியிச்சுக்கோமானாக்க பெருமாள் நமக்கு சம்பூர்ணமா அனுகிரகம் பண்ணுவேன்றத இந்த ஸ்லோகத்தினால ஒரு கவியாக அழகாக அழ்வான் அருளி செய்கிறார். நாமும் அந்த தேவ பெருமாள் ஆசிரியமாக அவருடைய அனுகிரகம் தசகுணம் என்ன பத்து மடங்கு என்ன ஆயிரம் மடங்கு நம்ம மேல அவருடைய கிருபா கட்டாட்சம் விழுந்து நாமளும் நன்னடத்தை உடையவர்களாகவும் பூர்ணவர்களாகவும் ஆவோம் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. அப்படி ஆகணும்னு தேவ பெருமாளிடத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகத்தின் மகாவி கல்யாண குணசாலினே திருமகே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்காரம்.